श्रीमान वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लार्कुम नमस्कारम विक्रांतिकेतुपटिकापदवाहिनीते न्यञ्चन्त्युपैति नतजीवितशिंशुमारम् औत्तानपादिममृतांशुमशीतभानुम् हेमाचलं पशुपतिं हिमवन्तमुर्वीं देहलीशस्तुति पदनान्कवद पद्यं पदिमूण्डावद पद्यत्तिल भक्तोपरोधसः அப்படி தொடங்கக்கூடிய அந்த பத்தியத்தில் கங்கையானது எப்படி தோன்றியது அதை அழகாக வர்ணித்தார். கங்கையில் தீர்த்தாமடினால் பக்தர்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்ன்றதை அதையும் சாதித்தார். இப்போ கவியாக இருக்கிறதுனால அந்த வர்ணனையை அவரால் கட்டுப்படுத்த முடியல. இது இமேஜின் பண்ணி பார்க்கணும். கங்கை ஆகாச கங்கை ஆகாசத்திலேருந்து பெருகினா கூட நாம் அந்த மலைகளில் பிரயாணம் பண்ணச்சு பார்த்தோம்னா அந்த வெள்ளையாக பெருகக்கூடிய நதியானது ஒரு துணி மாதிரி அங்கங்கே தொங்கின்னு இருக்க மாதிரி இருக்கும். அழகாக வரைச்சு மலைகளுக்கு நடுவில் பொதுவாக புகழ்ச்சி புகழை வந்து ஒயிட்டுக்கு வெள்ளை நிறத்துக்கு கம்பேர் பண்ணுற கன்வென்ஷன் உண்டு கவிகளுக்கு. இன்னொன்று புகழுக்கு ஒரு கொடியோட எப்பயும் ஒரு கொடியை ஏற்றி வைப்பான் அந்த புகழை பறக்க பேசுறதுக்கு அல்லது அதை தெரியப்படுத்துறதுக்கு. அப்போ சுவாமி இங்கே கங்கையை வந்து ஒரு வெள்ளை வஸ்திரத்துக்கு கம்பேர் பண்ணுறார். அந்த வெள்ளை வஸ்திரம் எதுக்குன்னு சொன்னால் பகவான் உலகத்தை அளந்து ஒரு சாகசம் பண்ணான், ஒரு சிறப்பான செயல், ஒரு வெற்றிக்கு ஒரு வெற்றி அது அவனுக்கு, அவனுடைய பக்தர்களுக்கு ஒரு வெற்றி. அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு ஒரு ஸ்தம்பத்தை நட்டு அந்த ஸ்தம்பத்தில் ஒரு ஜெயஸ்தம்பம், அதில் ஒரு வஸ்திரத்தை ஒரு கொடி மாதிரி கட்டி விட்டுருக்கலாம். அது மாதிரி கங்கையானது பாசிச்சதுன்னு அழகாக சாதிக்கிறார். அந்த நதியானது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அழகாக படிப்படியாக இறங்கி பூமிக்கு வந்தது. எந்தெந்த இடத்துல தான் அது தன்னுடைய ஸ்பர்ஷிச்சுட்டு அல்லது பட்டுண்டு வந்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்ணிக்கிறார். பல இடங்களை காண்பிக்கிறார். ஹிம்சுமாரனோட இடம், துருவ நட்சத்திரம், சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், படிப்படியாக வந்து ஹிமாச்சலம், சிவன், அப்புறம் பூமிக்கு வந்ததுன்னு அழகாக சாதிக்கிறார். நதஜீவித தான் இங்கே சம்போதன பதம். நதஜீவிதக்கு ரெண்டு அர்த்தம் பண்ணலாம். நதானாம் ஜீவிதம் அல்லது நதாகா ஜீவிதம் எஸ்ய. நதானாம் ஜீவிதம்னு சொன்னால் தன்னை வணங்கினவர்களுக்கு உயிராக இருப்பவன் அல்லது பிராணனாக இருப்பவன். அல்லது நதாகா ஜீவிதம் எஸ்யன்னு சொல்லிச்சு ஞானீது ஆத்மைவ மே மதம் சாதிச்சார். அந்த மாதிரி தன்னை வணங்கினவாறு தன்னுடைய பிராணனாக அவன் கருதுறானன், அப்படிப்பட்டவன். நத ஜீவித உபைத்தி, உபைத்தி தான் கிரியாபதம். உபைத்தினா இனு கதம்னு தாத்து, ஏதி இதா அப்படின்னு போகும். அது உப பிளஸ் ஏதி உபைத்தி, உபன்றது உபசர்க்கம், அப்போ அடைகிறது அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. உபைத்தி எதுன்னு கேட்டால் அதுக்கு வரைச்சு தே பதவாகினி, தே பதவாகினி உபைத்தி, தேன தவதே உன்னுடைய பதவாகினின்னு சொன்னால் உன்னுடைய திருவடியிலேருந்து பெருகின அப்படின்னு அர்த்தம். வஹு தாத்து நதி வஹட்டின்னு சொல்லுவோம். நதியானது பெருகிறதுன்னு அந்த ஃப்ளோயிங் இருக்கு இல்லையா, அதை சொல்கிறதா அந்த வஹு தாத்து. அப்போ பதவாகினின்னு சொன்னால் பதாத்து வஹதி, உன்னுடைய திருவடியிலேருந்து பெருகின அந்த ஆகாச கங்கை உபைத்தி அடைகிறது. இப்போ அந்த பதவாகினிக்கு என்ன விசேஷம்னு கேட்டால் விக்ராந்தி கேது பட்டிக்கான்னு கொண்டார். விக்ராந்தின்னா அந்த வேலர், அந்த ஒரு ஹீரோயிசம், ஒரு ஆக்ட் ஆஃப் ஹீரோயிசம்னு அர்த்தம் அதுக்கு. விக்ராந்தி விசேஷன கிராந்தி, அந்த உலகத்தை அளந்த உங்களுடைய அந்த செயல் இருக்கிறதே அதற்காக கேது, கேதுனா கொடி, பட்டிக்கா பட்டகான கிளாத்து, பட்டிக்கானு கிளாத்து, அப்ப கேது பட்டிக்கான்னு சொன்னா அந்த அந்த ஜெயஸ்தம்பம், அந்த ஸ்தம்பத்துல கூடிய ஒரு வஸ்திரம், அந்த வஸ்திரமா இருக்கக்கூடிய தே பதவாகினி. பட்டிக்கான்றது கங்கைக்கு விசேஷமா இருக்கிறனால பட்டிக்கான போட்டிருக்கான் அந்த சிவலிங்கத்துல. தே பதவாகினி அந்த உன்னுடைய அந்த ஆகாச கங்கையானது ஞஞ்சந்தி, ஞஞ்சன் ஞஞ்சந்தின்னு சத்ரந்தம் ஸ்ரீலிங்கத்துல, அதாவது பெருகும்போது அல்லது அஞ்சு தாத்து அது கீழே விழும்போது அர்த்தமாகுது. வைல் ஃபாலிங் டவுன் கீழே விழும்போது, அல்லது ஆஸ் ஷி வாஸ் கம்மிங் டவுன் அப்படி அர்த்தம் பண்ணலாம் இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால். சிம்சுமாரம், சிம்சுமாரன்றது ஒரு நட்சத்திர மண்டலம், சப்தரிஷி மண்டலம்னு சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய சக்கர விசேஷம் அது சுற்றிலே இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட அந்த ஸ்தானம். அப்புறம் அவுத்தான பாதின், உத்தான பாதனுடைய பிள்ளை த்ருவன். அப்போ த்ருவனுக்கு இன்னொரு பெயர் வந்து அவுத்தான பாதி, இது சம்ஸ்கிருதத்தில் ததுஹிதம்னு பெயர். தசரதனுடைய பிள்ளை தாசரதிஹி, அது மாதிரி உத்தான பாதனுடைய பிள்ளையா த்ருவன் இருக்கிறனால அவனுக்கு அவுத்தான பாதிகின்னு பெயர். அப்போ அவுத்தான பாதிம் அப்படின்னா த்ருவ மண்டலத்தை குறிப்பிடுறார். இது த்விதீய பக்தி. சும்சுமாரம், அவுத்தான பாதிம், அப்புறம் அமிர்த அம்சும், அம்சுகுன கிரணங்கள். சந்திரனுடைய சந்திரனுக்க பெயரு அமுதை பொழியும் நிலவுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த அமிர்தத்தையே தன்னுடைய கிரணங்களாக கொண்டதுனால சந்திர மண்டலத்தை குறிக்கிறது அமிர்த அம்சும், அமிர்த அம்சும். அசீத பானும், சீத பானுகுன்னு சந்திரனுக்க பெயர். அப்போ அசீத பானு அப்படின்றது சூரியனுக்கு பெயராது அசீத பானும். ஹேமாச்சலம், ஹேமாச்சலம்ன்றது மேருமலை, ஹேம தங்கம், தங்கமலை. அப்போ ஹேமாச்சலம், பசுபதிம் அதற்கு பிறகு சிவன், அப்புறம் ஹிமவந்தம் அதற்கு பிறகு இமயமலை. ஹிமவான் அப்படின் பெயர். ஹிமவந்தம்ன்றது திவ்யா பக்தி ஏகவசனம். அந்த வான்றது வந்தம்னாருது. உருவீம், உருவீம்னா பூமியை, உருவீன பூமி, உருவீன பூமியை உபைத்தி வந்தடைகிறதுன்னு அழகாக சாதிக்கிறார். நதஜீவித அன்மையத்தை பார்த்தோம்னா நதஜீவித விக்ராந்தி கேத்து பட்டிகா தே பதவாகினி ஞஞ்சந்தி சிம்சுமாரம் ஔத்தான பாதிம் அமிர்தாம்சம் அசீதபானும் ஹேமாச்சலம் பசுபதிம் ஹிமவந்தம் உர்வீம் உபைதி. நதஜீவித அடியவர்களை தன்னுடைய பிராணனாக உடையவனே, அல்லது அடியவர்களுக்கு பிராணனாக இருப்பவனே. விக்ராந்தி கேத்து பட்டிகா, உன்னுடைய அந்த ஒரு ஜெயம் வெற்றி, அந்த வெற்றியை பறக்க பேசுகிற மாதிரி ஒரு விஜய ஸ்தம்பம், அந்த ஸ்தம்பத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரம் தான் கேத்து பட்டிக்கா. அப்படி இருக்கக்கூடிய தேய பதவாகினி, உன்னுடைய திருவடியிலிருந்து பெரிய ஆகாச கங்கை. நெஞ்சந்தி, நெஞ்சந்தின்னு சொன்னால் கீழே பெருகுகின்ற, கீழே விழும்பொழுது சிம்சுமாரம் அவுத்தான பாதிம். சிம்சுமாரம்னா அந்த சப்தரிஷி மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்கரஸ்தானம். அவுத்தான பாதிம்னா த்ருவ மண்டலம். அமிர்தாம்சம்னா சந்திர மண்டலம். அசீத பானம்னா சூரிய மண்டலம். ஹேமாச்சலம்ன்றது அடுத்து மேரு, மேருமலை. பசுபதினா சிவன், சிவனுடைய சிரசு. ஹிமவந்தம்னா இமயமலை. அதற்கு பிறகு உருவீம்னா பூமியை உபைத்தி வந்து அடைகிறதுன்னு அழகா அந்த கங்கை அந்த டிசண்டான அந்த கிரமத்தை ஒரு கவியாக இருந்து இங்கே அனுபவிச்சு நமக்கும் அந்த அனுபவத்தை பகிர்கிறார். அடுத்த பத்தியத்தில் இந்த பெண்ணை ஆற்றினுடைய சிறப்பை சொல்லப்படுற, அதை நம்ம பார்க்கலாம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதஹ.